சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சும் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சும் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன. தேகம் சிலிர்க்குதம்மா, உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா. நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துளிர்க்குதம்மா. மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீருமம்மா. தந்த வள்ளல் என்று பாரில் உண்மை சொல்வதுண்டு. இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் வழையே. சின்ன சின்ன சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சும் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூறல் என்ன. யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை. படிச்சவ பாட்டுக்கு எடுத்தாங்க, கதையெல்லாம் இருக்கு. பிழைக்குன்னு எழுதலையே, மழைக்குன்னு தானே எழுதிருக்கேன். ஓஹோ, மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை. வெடித்த பூமியும் மானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை. சேதியை பொழியும் தேதியை முன்னால் இங்கே யார் அறிவார். நஞ்சை மண்ணும் புஞ்சை மண்ணும் நீயும் வந்தால் பொன்னாய் மின்னும் உனது பெருமை உலகம் அறியும். இடியனும் இசை முழங்கிட வரும் மழையனும் மகளே. சின்ன சின்ன சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சும் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சும் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன, சின்ன சின்ன.